சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி ஏறெடுத்து பார்த்தா பார்வல போட்டா மாட்டிக்கிட்டேன் நானும் அழகு பருவச்சல கணக்கு புரியவில்லை தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. ஒத்துழைக்க அத்தமக இல்லை சொத்து சொகம் ஏதும் தேவையில்லையே கற்பனையில் வாழ்ந்து வந்தேன் காய்ச்சல் தீரவில்லை கண்டுக்கிட்டா தீரும் காதல் தொல்லையே குளிரும் ஏசி ரூமு அது எனக்கு கொதிக்கலாச்சு நல்ல இடத்த நீயும் காட்டு இப்போ போதை ஏறி போச்சு நல்ல கொடி முல்லையே நாளும் முந்தன் கொல்லையே சொல்லி தீரவில்லையே அதுக்கு இடம் இருக்கு இதுக்கு தடை எதுக்கு தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி மயக்கி என் மனச கெடுத்த சிறுக்கி கனவை தடுத்து நிறுத்தி நீ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. அழகு பருவச்சல கணக்கு புரிஞ்சதடி தினமும் சிரிச்சு மயக்கி ஓ மனச கெடுத்த சிறுக்கி கனவை தடுத்து நிறுத்தி நீ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி.